வந்து வந்து கலக்கும் வெண்மேகமும் வெண்ணிலவும் போல எந்த மன எண்ணங்களை யார் அறிவார். என் நெஞ்சமோ போல அல்ல ஏதோ மாற்றும் நிலை புரியாத தோற்றம். இது நிரந்தரம் அல்ல மாறிவிடும் திறந்ததே தன்னாலே கதவுகள் நமக்கு முன்னாலே. மனதிலே உள்ளூர் உணவுகள் மறந்ததே முட்டான உறவுகள் திறந்ததே தன்னாலே கதவுகள் நமக்கு முன்னாலே. தேகம்